श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकते श्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यश्च नमो वाक्मधीमहे श्रीमहे च तत्राद्यौ दम्पती जगताम्बुजे यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतत्कलितराणि तृणानि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनरक्षासाधनायामतीर्मे कुमतिकलिविलासध्वान्तसिग्मां सुजाले निरवधितरुणार्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिश्रीनिधौ वेङ्कटेशे श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्कबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रशखारिमूर्तिम् गोपालदेशिकशिखामणिमाश्रयामः। இந்திரவான் ஸ்ரீ ரங்கநாதன் கிட்ட வேதாந்தாச்சாரியர் என்னும் விருதத்தை பெற்றிருந்து ரங்கநாச்சாரியர் கிட்ட சர்வதந்திர சுதந்திர என்ற விருதத்தையும் பெற்றிருந்து ஸ்ரீரங்கத்தில் கேடியிருந்த சுவாமி தேசிகன் அந்த விருதத்தை எல்லாம் சார்த்தமாக்கணும் அப்படின்னு நினைச்சார். பெருமாள் கொடுத்திருக்கார் அப்படின்னா ஏதோ பெருமாள் கொடுத்தார் வாங்கினான்னு இல்லாமல் அது ஒரு அனுகிரகம் அப்படிங்கிற ரங்கநாதனே ஏதோ ஆஜ்யம் பண்ணியிருக்காரு. வேதாந்தாச்சாரியன்னு சொன்னப்படினால வேதாந்தத்துல நிறைய இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கறத கட்டளையிட்டு இருக்காராம். அந்த விருதத்தை குறித்து சர்வதந்திர சுதந்திரம் அப்படின்னா சர்வதந்திரத்திலையும் இனிமேல் செய்ய வேண்டியது இருக்குங்கிறத பிராட்டி கட்டளையிட்டு இருக்க அப்படின்னா வச்சிருக்காரு. பெருமாள் விருதம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போறவர் இல்ல, பெருமாள் ஏதோ சங்கல்பிச்சிருக்க அப்படின்னு அந்த கட்டளையை நடத்தணுங்கிறதுக்காகவே பல கிரந்தங்களை அருள் செய்யற. வேதாந்தத்துல அநேக கிரந்தங்கள் செய்தார், அதெல்லாம் இனிமே வரிசையா சொல்ல போறார். இந்த திருநாமங்கள்ல வேதாந்தத்துல அருள் செய்த கிரந்தங்கள் என்னென்ன அதெல்லாம் வரப்போகுது. 176வது திருநாமம் பார்ப்போம். ஐயத்திரிதாதித்ரய கண்ட நிபந்தனா, வாதித்ரய கண்டனம் அப்படின்னு ஒரு கிரந்தமா, அது அதிக பிரயாசம் இல்லாமல் அந்த கிரந்தத்தை அருளி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். வாதித்ரய கண்டனம் அப்படின்னு தேசியம் அருளி செய்த கிரந்தம் இப்ப கிடைக்கிறது இல்லை. தேசியங்கள் அநேக கிரந்தங்கள் சுத்தமாய் கிடைக்காத போயிருக்கு. நமக்கு பாக்கியம் இல்லாத அப்படின்னால இந்த வாதித்ரய கண்டனம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனால் அதனுடைய பெயர் வாதித்ரய கண்டனம்னு பெயர் இருக்கிறத பார்த்து மூணு மதத்தினுடைய கண்டனம் இது அப்படிங்கிறது சுலபமா தெரியும். மூணு மதத்தை கண்டிக்கிறதுல இந்த கிரந்தம் இருக்கான். அந்த காலத்துல வேதாந்தத்துல மூணு மதம் பிரசித்தமா இருந்தது, சாங்கர மதம், பாஸ்கர மதம், யாதவ மதம் அப்படின்னு. நம்ம மதம் அனாதிகாலமா இருந்தாலுமே அவ்வளவு பிரசித்தம் இல்லாமல் இருந்தது. பகவத் ராமானுஜர் வந்துதான் ஸ்ரீபாஷ்ய மருளி செய்து அறிவெல்லாம் லோகத்துல ரொம்ப பிரசித்தமாச்சு. அது வரைக்கும் சம்பிரதாயத்துல அடங்கி இருந்தது உள்ளுக்குள்ள. அப்போ நம்ம பகவத் ராமானுஜருக்கு தன்னுடைய சித்தாந்தத்தை காண்பிக்கிறது மாத்திரம் இல்லாமல் வேற ஒரு முக்கிய காரியம், இந்த பிரசித்தமான இந்த மூணு மதத்தையும் கண்டிக்கும். பிரசித்தமான மூணு மதத்தையுமே நேரசனம் பண்ணாதான் நம்ம வேதாந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையாயிருச்சு. அதனால ஸ்ரீபாஷ்யத்துலாம் பல இடத்துல இப்ப மூணு மதங்களை கண்டிக்கிறேன். ஸ்ரீ சங்கர மதம், பாஸ்கர மதம், யாதவ பிரகாசருடைய மதம், இந்த மூணு மதத்தையும் கண்டிக்கிறேன். ரொம்ப நாள் நடைய பிரசித்தமா இருக்கான். அப்போ சுவாமி தேசிகன் வந்தப்புறம் இந்த மதங்கள் தலையெடுத்து விட முடியாதபடி அந்த வாதித்திரைய கண்டனம் அப்படிங்கிற கிரந்தத்தை அருள் செய்தார். கண்டிக்கிற சத்தூஷணி பண்ண மாதிரி இதுவும் ஒரு உத்தமமான கிரந்தம் அப்படிங்கிறது தெரியுது. இந்த மூணு மதங்களை பத்தி ஆளவந்தாரே முன்னாடி அருள் செய்திருக்கார், இல்ல ஆளவந்தாருடைய சூக்திகள்னாலே இந்த மூணு மதங்களை அவரே கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கார். சித்தி திரேத்திரலாம் பரம் பிரம்மி வாத்யம் பிரம பரிகதம் சம்சரிதை சம்சரதிபதே ஜதி விதம் மோகனமிதம் தமோ ஏனா வாஸ்தம் சகி விஜயதே யாமுன முனி அப்படின்னு ஆனந்தார் பத்தி ஒரு ஸ்லோகம். சிவாசகாரர் வேதாந்திரத்துல ஆரம்பத்துல அருளி செய்கிறார், இருட்ட போக்கடின போக்கடித்தவர் ஆள வந்தார் அப்படிங்கிற என்ன இருட்டு அப்படின்னா லோகத்தை எல்லாம் மாயையில விட செய்கிற மாதிரி அஜான வீட்டுல தள்ளுற மாதிரி மூணு மதம் இருக்கு. முதல் மதம் சொல்றது பரம் பிரம்மைவ அஜ்யம் பிரம பரிகதம் சம்சாரதி தத்து அப்படிங்கிறது. இந்த பரபிரம்மம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு உபயோகத்துல, இது வந்து அவித்தியனாலே அஜ்ஞானத்தாலே மூடப்பட்டிருக்கு. பரபிரம்மம் ரொம்ப சிரேஷ்டமான பிரம்மம், ஆனா அதுக்கும் அவித்தின்னு ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷம் வந்து அதை மூடினதா மூடினால் அதுக்கும் பிரம்மம் வந்து விடுறது, அதனால அதுவும் சம்சாரத்துல வந்து விடுறது அப்படிங்கிறது ஒரு மதம். இது அத்வைத மதம் சங்கரருடையது. தத் பரோபாத்யாலீதம் அப்படிங்கிறது பாஸ்கரருடைய மதம். அந்த பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சரீரத்துக்குள்ள இருக்கும்போது ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே பரபிரம்மம் தான் எல்லா சரீரத்துக்குள்ளயும் இருக்கு, ஆனா சரீரத்துக்குள்ள மாத்திரம் அதுக்கு வேற பெயர் இருக்கு, ஜீவன்கிற பெயர் இருக்கு. எப்படி ஆனால் ஒரே ஆகாசம் தான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, பரவி இருந்தாலும் சின்ன சின்ன செவ்வல் எல்லாம் போட்டு இது என்னுடைய இடம், இது எங்க ஆம், அது உங்க ஆம்ங்கிறோம். ஆம்னா ஆத்துக்குள்ள இருக்கிற வெற்றி. ஒரே ஆகாசம் தானே, அது செவரை எடுத்துட்டா மொத்தம் ஒரே ஆகாசத்துல சேர்ந்துட போகுது. ஆனால் செவரை போட்டு நம்முடைய இது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சரீரம் அப்படிங்கிறது செவரு மாதிரி இருக்கு. பரபிரம்மங்கிறது ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துக்கு ஜீவன் அப்படின்னு பெயர் வருது அப்படிங்கிறது பாஸ்கர மதம். சங்கர மதம் வேற மாதிரி, பரபிரம்மம் இருக்கு அதுக்கே அஜ்ஞானம் வந்துடுறது, அவித்தியம் வந்துடுறது. அந்த அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டு இருக்கு, மறைக்கப்பட்டபடினால அதுக்கே பிரம்மம் வருது. அதனால அதுவே தன்னையே ஜீவனா நினைச்சுக்கிறது. அது அதுக்கே பிரம்மம் வந்து அஜ்ஞானம் வந்தா உடனே பிரம்மம் வரும். அவித்தியான ஒரு தோஷம், அந்த தோஷம் வந்தா பிரம்மம் வரும். அந்த பிரம்மத்தினாலே தானே ஜீவன் அதை நினைச்சுக்கிறது அப்படிங்கிறது சாங்கர வசம். பிரம்மம் தானே எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரம்மத்துக்கு ஜீவன் பெயர் அப்படிங்கிறது பாஸ்கர மதம். யாதவ பிரகாசருடைய மதம் என்ன கேட்டானா அசுபசியாஸ்பதம் இக்கி அப்படின்னு. பரபிரம்மே இருக்கு, அதுவேதான் ஜீவனா மாறுறது அப்படிங்கிறாங்க. ஜீவனாவும் உலக பதார்த்தங்களாகவும் பரபிரம்மே மாறிடுது, அதனால பல விதமான அசுபங்களும் அதுக்கு இருக்கான், அதுவே மாறி இருக்குன்னா அப்ப அதுல இருக்கிற தோஷங்கள் ஜீவன்ல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு உண்டு அப்படின்னு ஆகும். இப்படி மூணு மதங்கள் பரவ விட்டுருக்கு. ஆனால் யாமுன முனிகி அப்படின்னு ஆளவந்தார் வந்து சித்தி பிரயம் பண்ண உடனே இந்த மூணு மதங்களும் வேறெடுத்து போடுவான். அதையே ஆதாரமா வச்சுதான் பகவத் பாஷ்யகாரர் சிவாசியம் எல்லாம் சாதிச்சார். அதையே ஆதாரமா வச்சுதான் இந்த வாதித்ரய கண்டனம் அப்படிங்கிற புஸ்தகமா உதவிச்சு. இந்த மூணு மதங்களையும் கண்டிக்கிறா இருக்கிற இந்த புஸ்தகம் இப்ப கிடைச்சிருந்ததுன்னா பெரிய உபகாரமா இருந்திருக்கும், ஆனால் கிடைக்கல. இங்க அயத் பிரகிருத்தா அப்படிங்கிற ஒரு பிரயத்தனம் இல்லாமல் ஒரு பிரயாசமும் இல்லாமல் இந்த கிரந்தத்தை பண்ணாராம். மூணு மதங்களுமே கொஞ்சம் கடினம், இந்த மூணு மதத்தை புரிஞ்சுக்கிறதே கடினம், இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது இன்னும் கடினம். ஆனால் சுவாமி தேசியன் அவ மதத்தையே நன்னா தெரிஞ்சுட்டு அதை கண்டிக்கும் போது பிரயத்தனமே இல்லாமல் கண்டிக்கிறாராம். இதை கண்டிக்கிறதுக்கு எதுக்கு பதார்த்தாவது படணும், ஒண்ணும் இல்லை. பரபிரம்மத்துக்கே அவித்தியை மறைக்கிறது அப்படின்னா அப்ப அது எப்படி பரபிரம்மம் ஆக முடியும்? ஏன்னா பரபிரம்மம் அப்படிங்கிறது கல்யாண குணங்கள் மாத்திரம் இருக்கு, தோஷம் இல்லாதது அப்படின்னா பரபிரம்மம். அதுக்கே அவித்தியின்னு தோஷம் இருக்கு அப்படின்னா அது பரபிரம்மம் ஆக முடியாது, தோஷம் இருக்கிறது பரபிரம்மம் ஆகாது. இந்த மாதிரியாக அனாயாசமாக ரொம்ப சிரமம் இல்லாமல் இந்த மதங்களை எல்லாம் நிரசனம் பண்றாராம். அயத்ரகிருத வாதித்ய வாதித்ரய கண்டன நிபந்தனா, நிபந்தனம் அப்படின்னா கிரந்தம், அந்த கிரந்தத்தை அவளி செய்தவன். அடுத்தது 177வது பிரணாமம். தத்வடி காவியாக்கிருத ஸ்ரீமத் பாஷ்யாமிருத சாகரா. தத்வடிகா என்ன ஒரு வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு பண்ணார் சுவாமி தேசிகன். ஸ்ரீபாஷ்யத்துக்கு முன்னாடி சுத பிரகாசிகான வியாக்கியானம் பிரசித்தமா இருந்தது, அது சுதர்சன சூரிய அருளை செய்தது. ஆனாலும் இன்னும் விசேஷமா ஒரு வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் சீபாஷ்யத்துக்கு தத்துவ டீகா என்ன ஒரு வியாக்கியானம் சாதித்தார். டீகானா வியாக்கியானம் அர்த்தம், தத்துவங்களை சொல்ற ஒரு டீக்கை, அதனால தத்துவ டீகா அப்படின்னு பெயர். முதல்ல சுவாமி எம்பெருமானாருக்கு மங்கள ஸ்லோகம் பண்ணிட்டு இந்த தத்துவ டீக்காவை ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன் அழகாதான் பண்றார். ஆனா அந்த கிரந்தமும் பூர்த்தியா கிடைக்கல, ஏதோ ஆரம்பத்துல கொஞ்சம் பாதம் தான் கிடைச்சிருக்கே தவிர பாதி கூட இல்ல, ஏதோ ஆரம்பத்துல கொஞ்சம் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான். ஆனா அது வந்து முத்ராபுடம் மாதிரி போட்டிருக்கா, தத்துவ டீக்காயோட கூட சீபாஷ்யம் அப்படின்னு சேர்த்து வச்சு அதுல இருக்க விசேஷங்கள் எல்லாம் பலரும் எடுத்து சொல்றது இப்போ அதுவும் பூர்த்தியா கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். சுவாமி தேசியன் என்ன சொல்றார், முதல்ல சததூஷணியில பரமத கண்மெல்லாம் பண்ணியாச்சு, இப்ப தத்துவ டீகா அப்படிங்கிற இந்த கிரந்தத்துல ஸ்வமத்தை ஸ்தாபனம், என் மதத்தை ஸ்தாபிக்க போறேன். பரமதத்தை கண்டனம் பண்ணியாச்சுன்னா தன் மதத்தை ஸ்தாபிக்கணும். பரமத கண்டனத்துக்காக சததூஷணி, ஸ்வமத ஸ்தாபனம் தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக தத்துவ டீகா பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அந்த கிரந்தத்தை அருள் செய்கிறார். அதனால நம்ம மதம் இன்னும் சிறப்பிரதிஷ்டமா இருக்கும் அந்த கிரந்தமும் பூர்த்தியா கிடைச்சிருந்தார். இந்த திருநாமத்தில் சொல்லும் போது தத்துவ டீகா வியாகிருத ஸ்ரீமத் பாஷ்ய அமிர்த சாகரஹா அப்படிங்கிறார். ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீமத் பாஷ்யம் அப்படின்னு பேர் இருக்கு. இது வந்து அமிர்த சாகரமா, அமிர்த கடல் மாதிரி தான் இது இல்ல. அந்த ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது அமிர்தமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எம்பெருமானாரே என்ன சொல்றார், பாராசரிய வசசுதம் பிரம்மசூத்திரங்கள்லாம் அமிர்தம் அப்படிங்கிற உபனிஷத் துர்தாப்தி மத்தியோதுதாம், வியாசர் அருளில பிரம்மசூத்திரம் இருக்கு, அதான் வேதாந்த சூத்திரம். அதுக்கு வியாக்கியானமா தான் ஸ்ரீபாஷ்யம் வந்திருக்கு. அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமா தான் தத்துவ டீகா அப்படிங்கிற கிரந்தம் சுவாமி தேசியன் தந்திருக்கார். அந்த ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்லும் போது இந்த வியாசருடைய பிரம்மசூத்திரம் இருக்கு அது அமிர்தம் அப்படிங்கிற பாராசரிய வசசுதம் உபனிஷத் துர்தாப்தி மத்தியோத்ருதம், அமிர்தம் அப்படின்னா அன்னைக்குள்ள சமுத்திரத்தை நடுவுல கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்த மாதிரி உபனிஷத்து அப்படியே சமுத்திரத்தை கடைஞ்சி அதுல இருந்து இந்த அமிர்தத்தை எடுத்திருக்கா, இந்த வேதாந்த சாஸ்திரம் அப்படிங்கிற அமிர்தத்தை வியாசன் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறார். உபனிஷத்துங்கிறது சமுத்திரம் மாதிரி இருக்கு, அத்தனை விஸ்தாரமா இருக்கு, அத்தனை ஆழமா இருக்கு, அர்த்தம் புரிஞ்சிக்க முடியாத அளவு ஆழமா இருக்கு, அநேக ஒப்பு எடுத்துக்கொண்டு இருக்கு அப்படின்னால விஸ்தாரமா இருக்கு. அப்போ இது மொத்தத்தையுமே நம்ம உபஜீவிக்க முடியாது, இதுல இருந்து சாரமான அர்த்தம் வேணும். அதைத்தான் வியாசர் வந்து சாரமான அர்த்தத்தை எடுத்து வேதாந்த சூத்திரமா பண்ணி கொடுக்கிறார். அதனால அந்த அமிர்தம் மாதிரி இது கடல்லேருந்து உபனிஷத் அப்படிங்கிற கடல்லேருந்து எடுத்துதான். உபனிஷத் துர்தாப்தி மத்தியோத்ரிதம் சம்சாராக்னி தீபனவியபகத பிராணாத்ம சஞ்சீவினி. அந்த அமிர்தம் சாத்தம்னா தேவலோக அமிர்தத்தை சாத்தா போன உயிர் திரும்பி வருமா, அத்தனை சக்தி அதுக்கு உண்டு. போன உயிரும் மூத்து கொண்டு வந்து தர அளவு சக்தி அதுக்கு உண்டா. அந்த மாதிரி இந்த ஸ்ரீபாஷ்யம் இருக்கையோ இதுக்கு மூலமா வேதாந்த சூத்திரம் அந்த அமிர்தம் எப்படிங்கிறதா, சம்சாராக்னி விதீபன, சம்சாரம் அப்படிங்கிற ஒரு அக்னியில தப்பிச்சு போய் உயிர் போனாலும் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை காப்பாத்துறதாம், சஞ்சீவனம் பண்றதாம். சம்சாராக்னி விதீபன அதாவது மோட்சத்தை கொடுக்க போறது என்ன அர்த்தம், சம்சாரத்துல கஷ்டப்படுறவனுக்கு ஆனந்தத்தை கொடுத்து மெதுவானது மோட்சத்தை அழிச்சுன்னு போக போகும். இது சம்சாராக்னி விதீபனவியபகதாத்மசஞ்சீவினி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம். அமிர்தத்தை கஷ்டப்பட்டு தேவர்கள்லாம் ஏதோ சர்ப்பங்கள் அதுக்கப்புறம் யந்திரங்கள் எல்லாம் போட்டு காப்பாத்தி வச்சிருக்கார். அந்த மாதிரி வியாசர் சொன்ன இதையும் பூர்வாச்சாரியர்கள்லாம் போதாயனர் முதலான மகரிஷிகள், போதாயனர் ஆகஸ்தம்பர் முதலான மகரிஷிகள்லாம் இதை காப்பாத்தி வச்சிருக்கார். பகுமதி வியாகாத தூரஸ்திதாம், ஆனால் தூரம் இருக்கு அமிர்தம் எப்படி நமக்கு கை கட்டாமல் தூர தேவலோகத்தில் இருக்கும், அந்த மாதிரி இந்த வியாசருக்கும் அர்த்தங்களும் தூரம் இருக்கான், நமக்கு சரியா புரிஞ்சுக்கப்பட முடியாது, இருக்கு நம்ம புத்திக்கு தூரம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் விபரீதமா இல்லாத வியாக்கியானம் பண்ணிட்டார். பகுமதிவியாகாத தூரஸ்திதம், பலரும் பல விதமா வியாக்கியானம் பண்ண முடியல. இந்த வியாக்கியானம் மொத்தத்தையும் எடுத்து பார்த்தா மொத்தமும் சேர்த்து குழம்பிதான் போகும், அதனுடைய உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறதே புரியாத போயிடும். அப்போ பகுமதிவியாகாதம் பல பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கு அதிகமா சுற்று, ஒண்ணுக்கொன்னும் விருத்தமா இருக்கு. அதனால நம்ம புத்திக்கு அதை நிர்ணயம் பண்ண முடியாம இருக்கு. அதனால அந்த அர்த்தம் தூரம் இருக்கான். பூர்வாச்சாரிய சுரட்சிதம் பகுமதி வியாபாத தூரஸ்திதம் ஆவேகாம் துணிஜாட்சரேகி சுமனசோ பௌமா பிபன் சொன்வகம். தன்னுடைய அக்ஷரங்கள்னாலே நான் அந்த அமிர்தத்தை கொண்டு வரேங்கிறார் எந்திருவான. இப்படி அந்த தேவலோக அமிர்தத்தை கருத்வான் வந்து கொண்டு வந்தாரோ, தன்னுடைய அக்ஷரங்கள்னாலே கொண்டு வந்தாரோ. கருத்வான் அக்ஷரம்னா காயத்ரி சந்தஸ் அதை கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார்னு வேதத்துல கதை. அவர் தன்னுடைய அக்ஷரங்கள்னாலே கொண்டு வந்த மாதிரி நானும் என்னுடைய அக்ஷரங்கள்னாலே அந்த அமிர்தத்தை கொண்டு வரேங்கிறேன். அதாவது அமிர்தம் அப்படிங்கிறது சாஸ்திரர் அருளி செய்த பிரம்மசூத்திரம். அதை நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன், உங்ககிட்ட அது கொண்டு வரேன். அது எங்கேயோ தூரம் இருக்கு. பல பேர் பல விதமா வியாக்கியானம் பண்ண அப்படின்னால நம்ம புத்தி கெட்டாம இருக்கு. அது உங்க புத்திக்கு கிட்ட கொண்டு வரேன் அப்படிங்கறதுக்காக இந்த பாஷ்யம் பண்ற நான் ஆரம்பிக்கிறேன். ஆனேகாந்தோ நிஜாட்சரி சுமனசோ பௌமா அஸ்திபன் சொன்வகம். அமிர்தத்தை கொண்டு வந்தாச்சுன்னா நித்தியம் இதை சாப்பிடணும். அமிர்தத்தை நித்தியம் பருகணும், எல்லாருமே சாப்பிடுங்க. அந்த அமிர்தம் தேவலோகத்துல இருக்கிறவாளுக்கு இருக்கு. இந்த அமிர்தம் பௌமாக அப்படின்னு பூமியில இருக்கிறவாளுக்கு இந்த அமிர்தம் கிடைச்சிருக்கு. அதனால இது சாப்பிடாம இருக்க வேண்டாம், நித்தியம் சாப்பிடணும் அப்படிங்கிற. அதாவது வேதாந்த சூத்திரத்தோட கூடிய ஸ்ரீபாஷ்யத்தை நித்தியமே அனுபவிக்கணுமா, அது ஒரு அனுபவ கிரந்தம். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லக்கூடிய கிரந்தம். அதனால அன்பகம் தினமே இதை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம ஆச்சாரியெல்லாம் கூட நித்தியமே சீவாஷ்யம் பாராயணங்கள்லாம் பண்ணுவான். சீவாஷ்யம் புஸ்தம் பார்க்காம இருக்கவே மாட்டாள். சீவாஷ்ய அனுபவம் அதை விட்டு இருக்க மாட்டாள் ஒரு நாளும். அது மனசுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது, ஞானத்தையும் கொடுக்கறது, பாபத்தையும் போக்குறது, எல்லாம் இருக்கு. அதனால இந்த அமிர்தம் வந்து இத பானம் பண்ணணும் அப்படிங்கிற திருநாமத்துல சொல்லும் போது தத்வட்டீகா வியாபிருத ஸ்ரீமத் பாஷ்ய அமிர்த சாகரஹா. இந்த ஸ்ரீ பாஷ்யத்தையே அமிர்த சாகரம் அப்படிங்கிற அமுத கடல் அப்படிங்கிற அமுத கடல் சொன்னதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, அமுதம் எப்படி போக்கியமா இருக்கும் அந்த மாதிரி சீபாஷ்யம் போக்கியமா இருக்கு. கடல் எப்படி கம்பீரமா இருக்கோ அந்த மாதிரி சீபாஷ்யம் கம்பீரமா அர்த்தம் புரிய முடியாதபடி இருக்கு. அப்ப அதுக்கு வியாக்கியானம் தேவையா இருக்கு. அந்த வியாக்கியானத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தத்துவ டீக்கே சுவாமி தேசிகன் அவளை செய்யல. சீபாஷ்யத்தை அமிர்தம் அப்படின்னு சொன்னபடினால வேறொரு விஷயத்தை அழகா சூச்சனம் பண்ற. வேதாந்த சூத்திரத்துக்கு பல பேர் பல விதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எத்தனையோ பாஷ்யங்கள் உண்டு வேதாந்த சூத்திரத்துக்கு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே அமிர்தமா இல்லை. வேதாந்த பரமா வியாக்கியானம் பண்ணும் போது அதுல ஞானம்தான் பிரதானம் அப்படின்னும், கர்மந்தான் பிரதானம் அப்படின்னும், ஞான கர்மம் ரெண்டும் தான் பிரதானம் அப்படின்னும், பிரம்மமே ஜீவனாயிடுறது அப்படின்னும், அது எப்படி தீவனா இருக்கு அப்படின்னும், இந்த மாதிரியான விசாரங்கள்லாம் பண்றாளே தவிர மனசுக்கு போக்கியமா மனசுக்கு பிடிச்சதா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்றது அப்படின்னு யாரும் நினைச்சே பார்க்கல முன்னாடி. ஆனா அதை பார்த்தவங்க மொத்தமும் கல்யாண குணங்கள் தான் சொல்லியிருக்கு. சிவாசியம் மொத்தமும் அதான் இருக்கு, பிரம்மசூத்திரம் மொத்தமும் அதான் இருக்கு, உபநிடத்திலையும் அதுதான் இருக்கு. ஆனா அதை நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அவளுக்கு இது போக்கியமா இல்லை. ஆகாரத்திலேயே போக்கியமான ஆகாரம் அப்படின்னு ஒண்ணு, இல்ல பசிக்காக சாப்பிடுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பசிச்சால் சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக அதிகமான ருசி எல்லாம் இல்லாமல் சாப்பிடுறது ஒண்ணு இருக்கு. தன்னை அனுபவிச்சு ஆனந்தமா சாப்பிடுறது இருக்கு. பிரம்மசூத்திரத்தை அவர்கள்லாம் ஏதோ வெறும் தர்மத்துக்காக, வெறும் கடமைக்காக இதை வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக, இது ஞானத்தை கொடுக்கறதுங்கிறதுக்காக வியாக்கியானம் பண்ணாலே தவிர இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அதனாலதான் எம்பெருமானார் இது அனுபவ விஷயம் அப்படிங்கிற. நமக்கு மோட்ச உபாயம் ஆகுமா, சீபாஷ்யம் வாசிச்சாதான் மோட்சமா அப்படின்னா அது கிடையாது, அப்படி சொல்லல. சீபாஷ்யத்துலாம் மோட்சத்தை பத்தி இருக்கு, மோட்ச உபாயத்தை பத்தி சீபாஷ்யத்துல இருக்கு. ஆனா இதை சேவிச்சாதான் மோட்சம் அப்படிங்கறதுலாம் அப்படி கிடையாது. பின்ன என்ன கேட்டா, மோட்சமே சித்தமா இருந்தா கூட இந்த சீபாஷ்யத்தை பாராயணம் பண்ணா அது ஒரு ஆனந்தம், அது ஒரு எம்பெருமானுடைய குண அனுபவம் அப்படிங்கறத காமிக்கிறார். ஒவ்வொரு பதத்திலுமே அழகா காமிக்கிறார் எம்பெருமானார். எம்பெருமானுடைய குணங்களே இல்லாம் எல்லா அதிகனைகி தத் குணான் உத்குணாகி அப்படின்னு வரும் பேசின்னு சொல்ற. சரி, அவளுக்கே இந்த விஷயம் புரியல. இந்த மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அப்படிங்கறது புராணங்கள்ல எல்லாம் சொன்னாரு. அதைத்தானே இதுவும் சொல்றது. அப்ப இது ஏன் அவளுக்கு புரியல அப்படின்னு கேட்டா, எம்பெருமானால் சொல்ற கதிதம் அவுபநிஷத பரமபுருஷ வரணி யதா கேது விசேஷ குட வீரகி நாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது புரியாததுக்கு காரணம் பக்தி இல்லை அவளுக்கு. பக்தி இருந்தாதான் புரியும். யார் என்கிட்ட பக்தி பண்றானோ அவளுக்கு தான், அவளுக்கு தான் நான் என்னை காட்டி தருவேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். என்னை வைசபுரணத்தே தேன லப்யாக, பக்தியோட பார்த்தாதான் நான் தெரிவேன், பக்தியோட பார்த்தாதான் என்னை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரி எம்பெருமானே வந்து ஆசைப்படுற அளவு இருக்கக்கூடிய அந்த விசேஷ குணமான பக்திங்கிறது இல்லாட்டா இப்படிதான் அர்த்தம் இருக்கும். எந்த விஷயமுமே பிரம்மசூத்திரம் மாத்திரம் இல்லை, ஆழ்வார் பாடல்கள் தான் ஆகட்டும், இல்ல ஸ்தோத்திர பாடங்கள் தான் ஆகட்டும், ஒரு பக்தியோட இருந்தாதான் அதனுடைய சரியான அனுபவம் நமக்கு கிடைக்கும். இல்லா கிடுகிடன் திருப்பா சொல்லி அவசியம் மார்கழி திங்கள் மதுரை நல்லாலாம் சொல்லிட்டு வேகமா ஓடி சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு முடிச்சாலும், இல்ல சகஸ்ரநாமம் நான் வந்து காமனி கூட சகஸ்ரநாமத்தை முடிச்சுட்டேன் அப்படின்னு வேகமா ஓட்டு முடிச்சாலும், இப்போ சகஸ்ரநாமம் சொன்னது வந்து ஒரு தர்மம் இருக்கட்டும், ஆனால் சகஸ்ரநாம அனுபவம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த மாதிரி பிரம்மசூத்திரம் வியாசர் அருளி செய்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சங்கரரோ யாதவ பிரகாசரோ இல்ல பாஸ்கரரோ வியாக்கியானம் பண்ணும்போது ஞானம் ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுதிச்சாலே தவிர பக்தி அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டான். இது ஆனந்தம் அப்படிங்கறதோ குணானுபவம் அப்படிங்கறதோ அவளுக்கு தெரியலையா. அதனால என்னன்னா கல்க விஜயம்பிடங்கிற பக்தி இல்லாமல் இருந்தா வெறும் சக்கையா இருக்கு. கரும்புலேருந்து சாறு எடுத்து போட்டு சக்கை இருக்கா மாதிரி பிரம்மசூத்திரத்துல இருக்கக்கூடிய சாறு அப்படின்னா அதுதான் பகவத்குண அனுபவம். அந்த பகவத்குண அனுபவத்தை தள்ளிட்டு வெறும் சக்கையை போய் கடிச்சிட்டு இருக்கா அவ்வளோ. கரும்பு கடிக்கிறதே சாறுக்காக தானே, அந்த இனிப்பான அந்த சாறுக்காக தானே கரும்பு கடிக்கிறாள். அதை எடுத்தாச்சு நான் போற கரும்புல என்ன இருக்கு, அது வெறும் சக்கை இருக்கு, அந்த சக்கையை அவள் கடிச்சிட்டு இருக்கா. ஆனா எம்பெருமானார் என்ன கேட்டானா, சாரமான அர்த்தத்தை எடுத்து கொடுத்து இது பகவான் கிட்ட பக்தி வரும்படியான விஷயம் அப்படின்னு அதை எடுத்து சாதிக்கிறாராம் இவர். அதனால ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிறது அமிர்தம், அமிர்த சத்தேன அத்த போக்யத்வம் விவக்ஷிதம் அப்படின்னு சிவபிரகாசியில் வரும் முன்னாடி அமிர்தம் சொன்னபடினா ரொம்ப போக்கியமானது, ரொம்ப அனுபவத்துக்கு விஷயமானது அப்படின்னு அர்த்தம். அமிர்தம் அமிர்தம் சொல்லிட்டு இருக்கார். அப்போ தத்துவ டீகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணபடினால ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிற ஒரு அமிர்த சாகரத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் அவர். இது அமிர்த சாகரம் அப்படிங்கிறபடினால கம்பீரமானது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அர்த்தம் சத்தம் புரிஞ்சிக்க முடியாது ஸ்ரீபாஷ்யத்துக்கு, அனுபவிக்கலாங்கிறது வாஸ்தவம் தான், ஆனா ரொம்ப கம்பீரம். ஒரு ஸ்லோகம் இருக்கு, பாஷ்யம் சேத்யபரணோத்ஸ்வயம் யதிபதி பிரத்யக்ஷரூபோதிஷாம் சதபாஷ்யகிருத் சதஹரிஹி சம்யக் ப்ரசீதந்து நஹா. ஒரு ஸ்லோகம் பாஷ்யம் ரொம்ப கம்பீரமா இருக்கு, அதனுடைய அர்த்தம் சக்தி புரிஞ்சிக்கப்பட முடியாத அளவு இருக்கு. ஆனந்தமா இருந்தாலும் கம்பீரமாயும் இருக்கு, கடல் மாதிரி இருக்கான். அப்போ அதுக்கு ஏதாவது வியாக்கியானம் வேணும். பாஷ்யத்துக்கு யார் வியாக்கியானம் பண்ணுவா ஸ்ரீ பாஷ்யத்துக்கு அப்படின்னா பகவத் ராமானுஜரே வந்து வியாக்கியானம் பண்ணணும். இருக்கு அத்தனை பெருமை இருக்கு. அவர் எழுதின ஸ்ரீ பாஷ்யத்துக்கு அவரே வந்து வியாக்கியானம் பண்ணா பொருத்தமா இருக்கும். ஆனால் அவரே தன்னுடைய சீசுக்திகள்னால வியாக்கியானம் பண்ணார், அந்த வியாக்கியான சீசுக்தியும் அதே மாதிரி கம்பீரமா தான் அமையும். இது கம்பீரமா இருக்கே இது புரிய வைக்கணும் வியாக்கியான சீசி செய்தா அதுவும் கம்பீரமா இருக்கு. வியாக்கியான வாச்சாம் ததா காந்தீரியாத் அனவஸ்திதி, அப்ப அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணணும் ஆயிடும். மிதமதிஹி ரொம்ப அல்ப புத்தி இல்லவா, நாம அதுமிட்ட எப்படி போக முடியும். திரஷ்டவியகமீஸ்வரஹா இல்ல ஈஸ்வரனை பார்த்து கேட்கணும் என்ன அர்த்தம் அப்படி கேட்க முடியும். அப்படி பாஷ்யம்ங்கிறது தன்னுடைய பாவத்தை தானே காண்பிக்கணும் அப்படிங்கிற அவிஸ்திருதாக சுகம்பீராக ராமானுஜ முனேர்கிரஹ தரிசயந்து ஸ்வகம் பாவம் ரொம்ப சங்கிரகமா சுருக்கமா இருக்கும் எம்பெருமானுடைய சீசக்திகள், கம்பீரமா இருக்கும். அந்த ராமானுடைய சீபாஷ்யம் முதலான திவ்ய சுருக்திகள்லாம் தன்னுடைய தாத்பரியத்தை தாமே நமக்கு காமிச்சு கொடுக்கணும். அதே அனுகிரகம் பண்ணலாம், அனுகிரகம் பண்ணாதான் அது புரியும் அப்படிங்கிற. அதனால அமிர்தங்கிற அப்படின்னாலும் பரம போஜ்யமா இருக்கு, சாகரம் அப்படிங்கிற அப்படின்னால ரொம்ப கம்பீரமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு தத்துவ டீகா அப்படின்னு சாதிச்சவர் இந்த திருநாமத்தர்த்தம். தத்துவ டீகா வியாகிருத்த ஸ்ரீமத் பாஷ்ய அமிர்த சாகரா. ஸ்ரீமத் பாஷ்ய அப்படிங்கிறது முக்கியம், இந்த பாஷ்யத்துக்கு தான் ஸ்ரீபாஷ்யம் பெயர். எத்தனையோ சூத்திரங்களுக்கு எத்தனையோ பாஷ்யங்கள் இருக்கு, இந்த பிரம்மசூத்திரத்துக்கே பல பாஷ்யங்கள் இருக்கு. இது தவிர நியாய சூத்திரம் அப்படின்னு அந்தந்த மதத்துல ஒரு ஒரு சூத்திரம் உண்டு. நியாய மதத்துல நியாய சூத்திரம், வைத்திய சூத்திரம், வைசிய சூத்திரம், வியாக்கரணத்துல பாலினி சூத்திரம் அப்படின்னு அநேக சூத்திரங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் பாஷ்யங்களும் நிறைய பேர் பண்ணியிருக்கா. ஆனால் அதுக்கெல்லாம் எதுக்குமே இந்த ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு ஸ்ரீ அப்படிங்கிற பெருமை கிடையாது. இதுக்கு மாத்திரம்தான் ஸ்ரீ பாஷ்யம் பெயர். இது நம்ம மதத்துல மாத்திரம் இல்லை, வெளியில எல்லாம் கூட வட இந்தியால போய் அங்க போய் ஒரு ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னா கூட ராமானுஜ பாஷ்யம் தான் அப்படின்னு புரிஞ்சு பாவா. இதுக்கு மாத்திரம்தான் ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு பெயர். அது சரஸ்வதி தேவி அந்த மாதிரி பெயர் வச்சார் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால அதையும் சேர்த்து இந்த திருநாவுக்கு தத்துவ டீகா வியாக்கிருத ஸ்ரீமத் பாஷ்ய அமிர்த சாகரஹா அப்படின்னு. அடுத்த திருநாவம், அடுத்த ஒரு வேதாந்த கிரந்தம். பல வேதாந்த கிரந்தங்கள் தேசியம் பண்ண கிரந்தங்கள் சொல்லிட்டே வர ஸ்தோத்திரவாத கிரந்தங்கள்லாம் வந்த மாதிரி, நடுவில் சததூஷணி அப்படின்னு வாத கிரந்தம் வந்த மாதிரி, இப்போ வேதாந்த மூலமா எப்படி எம்பெருமான் அனுபவிக்கிறார் அப்படிங்கறத சொல்றதா இப்போ அடுத்தடுத்த திருநாமங்கள் வந்துருக்கு. அடுத்த திருநாமம் 178வது திருநாமம், வாஜிசாகாசிகா வியாக்யா கிருதி சம்ப்ரீதமானசஹா. அடுத்த கிரந்தம் ஈசாவாஸ்ய உபனிஷத் பாஷ்யம் அப்படின்னு பெயர். அநேக உபனிஷத்துகள்ல ஈசாவாஸ்ய உபனிஷத் அப்படின்னு ஒண்ணு, இது வாஜசனேக சாக்கையை சேர்ந்தது. வாஜசனேய சாக்கையை சேர்ந்ததுல உபனிஷத்து இது, அது ஒரு சாக்கை. அது சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்த சாக்கை அது. அதுல இந்த உபனிஷத்து இருக்கு, ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் எச்சின் ஜெகத்யாம் ஜெகதே தேன தெக்தேன புந்தீசாக மாகிருத்தி சித்தனம் அப்படின்னு ஆரம்பம். ரொம்ப கம்பீரமா இருக்கும். ஈஷா வாஸ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அப்படின்னால அதையே வச்சு ஈஷா வாஸ்யம் உபனிஷத் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. அதுக்கு ஈஷானா எம்பெருமானால் அர்த்தம், வாஸ்யம் வியாபிக்கப்பட்டது, எம்பெருமானால் வியாபிக்கப்பட்டது இதம் சர்வம், இது மொத்தமுமே பகவான் எல்லா இடத்தையும் பரவி இருக்கான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதுக்கு இந்த ஆரம்ப வார்த்தையை வச்சு பேர் வைக்கிற வழக்கம் இன்னைக்கு நம்ம சம்பிரதாயத்திலே அந்த வழக்கம் உண்டு. முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன இருக்கோ ஆரம்பிச்சு சிறியப்படி படி அப்படின்னா சொல்ற மாதிரி ஆரம்பத்தை வச்சு சொல்ற வழக்கம். ஈசாவாசியம் ஆரம்பிக்கிறபடினால ஈசாவாசிய உபனிஷத்து, இது ரொம்ப சின்ன உபனிஷத்து. உபனிஷத்து சிறதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், பிரகதாரண்ய உபனிஷத்து சாண்டோக உபனிஷத்துலாம் ரொம்ப பெருசு. ஆனா இதுல 18 ஸ்லோகம் 20 ஸ்லோகம் அவ்வளவுதான் இருக்கு இந்த ஈசாவாசிய உபனிஷத்துல, சின்ன உபனிஷத்து. அதனால இதுக்கு சுவாமி தேசிகனே ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. இது அத்வைதபரமா சொல்லக்கூடாது அப்படின்னு விசிஷ்டாத்வைத்த ரீதியா இதுக்கு என்ன வியாக்கியானமோ அந்த வியாக்கியானத்தை பண்ணியிருக்காரு. இந்த வியாக்கியானத்தை பண்ண அப்படின்னா சம்ப்ரீத மானசா, அவருடைய மனசும் சந்தோஷப்பட்டது, நல்லவர்களுடைய மனசு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஏன்னா உபனிஷத்துகளுக்கு பெரிய அளவுல வியாக்கியானம் கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. தனியா உபனிஷத்துகளுக்கு வியாக்கியானங்கிறது உபனிஷத் பாஷ்யக்காரர் அப்படிங்கறத பின்னாடி வந்து பண்ணார். தேசியனுக்கு அப்புறம் அவதாரம் பண்ணார் அவர். உபனிஷத்துகள் எல்லாம் பாஷ்யம் பண்ண அப்படின்னால உபனிஷத் பாஷ்யக்காரர் அப்படின்னு பெயர். ஆனா அதுக்கு முன்னாடியே தேசியன் வந்து ஈசாவாசிய உபனிஷத்துக்கு மாத்திரம் பாஷ்யம் சாதிச்சிருக்க. அதே மாதிரி சுதர்சன சூரியும் ஒரு உபனிஷத்துக்கும் பாஷ்யம் சாதிச்சிருக்கார் அப்படின்னு இருக்கு. அப்ப ஈசாவாசிய உபனிஷத் பாஷ்யம் பண்ண அப்படின்னால சத்துக்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் அப்படிங்கிற கடைசியில பரசுரத்துல தேசிகனே சொல்லச்ச, வைஸ்வாமித்ரோ விஸ்வமித்ரம் வியதானீத் வித்வச்சாத்திர பிரீத்தையே வெங்கடேசஹா அப்படிங்கிற வைஸ்வாமித்ரா விஸ்வாமித்ர கோத்திரத்துல வந்த இந்த வெங்கடேசன் அப்படிங்கிறவர் விஸ்வத்துக்கெல்லாம் மித்திரமான லோகத்துக்கெல்லாம் நண்பனா இருக்கக்கூடிய இந்த உபனிஷத்தை இப்படி வியாக்கியானம் பண்ணார் அப்படிங்கிறது. லோகத்துக்கெல்லாம் நண்பனா இருக்கக்கூடியது உபனிஷத்தாம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, லோகத்துக்கெல்லாம் ரொம்ப வேண்டியது, வேதத்துக்கே வேதத்தையே நண்பன் சொல்றது. நமக்கெல்லாம் சகாவா இருக்கான் வேதம், சகாவா இருந்து நமக்கு வேண்டியது சொல்லி கொடுக்கறது. நாமளும் அந்த வேதம் சகாவா இருக்க அப்படினால அந்த வேதத்துக்கு துரோகம் பண்ணாம இருக்கோம், சுகுருத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது, யார் மித்தனா இருக்காரோ அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதனால வேதத்துக்கும் துரோகம் பண்ணாமல் அதுக்கு அர்த்தம் சொல்லணுமா. அப்ப ஈசாவாசிய உபனிஷத்து அப்படிங்கிறது அதுக்கும் ரொம்ப அர்த்தம், சரியான அர்த்தம் சொல்ல வேண்டிய பிரசக்தி வந்தபடினால சுவாமி தேசிகன் அதை பண்ணும்போது வைஸ்வாமித்ரஹா விஸ்வமித்ரம் விதானி, இந்த பாஷ்யமானது விஸ்வத்துல லோகத்துல எல்லாருக்கும் ரொம்ப வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற வித்வச்சாத்திர பிரீத்தையே வெங்கடேசஹா. வித்வான்களுக்கும் சாஸ்திர அப்படின்னா வித்யார்த்திகளுக்கும் ரொம்ப பிரீத்தியா இருக்கும் இந்த பாஷ்யம். வித்வான்களுக்கு குண அனுபவத்துக்கு பிரீத்தியா இருக்கும், சிஷியர்களுக்கெல்லாம் படிக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்களை சொல்ற அப்படின்னாலையும் பகவத்குண அனுபவத்தினாலையும் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும் அப்படிங்கிற வித்வச்சாத்திர பிரீத்தி, அவளோட பிரீத்திக்காக தான் இந்த இதை நான் பண்ணேன் அப்படிங்கிற அந்த மாதிரி. அல்லது இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், வித்வான்களாகிற சாத்திரர்களுக்கு, அண்ணா படிக்கக்கூடிய பசங்களுக்குன்னு அர்த்தம். அண்ணா படிக்கக்கூடிய பசங்களுக்காக அவர்களை குறித்து இந்த வியாக்கியானத்தை நான் அருளி செய்கிறேன் அப்படிங்கிற விஸ்வமித்ரா அப்படிங்கறத வச்சு வேடிக்கை பண்ணியிருக்கார். உலகத்துக்கெல்லாம் மித்திரமா இருக்கக்கூடியது வேதம், தானும் வைஸ்வாமித்ரன் அப்படின்னு விஸ்வாமித்ரோட வம்சத்தை வந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிற. அதனால தானும் லோகேமத்துக்காக லோகத்தினுடைய ஹிதத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன், இந்த உபனிஷத்தும் அப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு குறிப்பா எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. விஸ்வாமித்ர குலத்துல வந்த அப்படின்னாலும் இவர் விஸ்வமித்ரா இருக்க, விஸ்வாமித்ரர் விஸ்வமித்ரர் எல்லாத்துக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கிறத நினைக்க வேண்டாம். விஸ்வாமித்ரர் அப்படின்னா விஸ்வம்னா லோகம், மித்ரர் அப்படின்னா நண்பன் அர்த்தம், லோகத்துக்கெல்லாம் நண்பர் அப்படின்னு வச்சு விஸ்வாமித்ரன் வந்திருக்கு. விஸ்வமித்ரர் அப்படின்னா வரணும், விஸ்வான தீர்க்கம் எப்படி வந்தது, தீர்க்கத்தை வச்சு சில பேர் விஸ்வ அமித்ரர் அப்படின்னு வியாக்கியம் பண்ணிட்டு வந்தது. அதுக்காக பாலினி சூத்திரம் ஒண்ணு இருக்கு சம்ஸ்கிருத இலக்கணத்துல, மித்ரே சருஷவன் ஒரு சூத்தம். ஒரு ரிஷியை சொல்லும் போது மித்ரா அப்படின்னு பெயர் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற விஸ்வங்கிறத நீட்டணும், விஸ்வாமித்ரன் ஆகும் அப்படின்னு விஸ்வாமித்ரனுடைய பெயருக்காகவே ஒரு சூத்தம் பண்ணியிருக்க. அதை கேட்டு விஸ்வாமித்ர சந்தோஷப்பட்டான்னு ஒரு கதை சொல்லுவா, பாருங்க இந்த சூத்திரத்தை பண்ண உடனே விஸ்வாமித்ர சந்தோஷப்பட்ட அப்படின்னா சொல்லுவா. ஆனா அப்படிப்பட்டவர் விஸ்வாமித்ர லோகத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வேண்டியவர். அவர் தானே காயத்ரி மந்திரத்தை லோகத்துல பிரகாசம் பண்ணார், காயத்ரியா சாவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ரான்னு சொல்ற மாதிரி. அதனால உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் அவர், அவருடைய குலத்துல வந்தவராம் சுவாமி தேசியில வைஸ்வாமித்ரா. அதனால இவரும் விஸ்வத்துக்கு மித்திரனா இருக்க, லோகத்துக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவரா இருக்க. அவர் பண்ண இந்த ஈசாவாசிய உபனிஷத் பாஷ்யம் இருக்கு, அதுவும் லோகத்துக்கெல்லாம் ரொம்ப வேண்டியதா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நல்ல வித்தியார்த்திகளுக்கு ரொம்பவும் பிரீத்தியை கொடுக்கறதா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஈசாவாசிய உபனிஷத் பாஷ்யத்தை அருளை செய்தவர் அப்படின்னு அர்த்தம். வாதிசாகாசிகா வியாக்கியா கிருதி சம்பிரீத மானசா, இந்த திருநாமத்தை படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாதிசாகா அப்படின்னா வேத சாக்கைகள்ல வாஜசனே சாக்கான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வாதிசாக்கான். சிகா அப்படின்னா அந்த வேதத்தினுடைய சிகையா இருக்கக்கூடியது வேதாந்தம், அதாவது உபநிஷத்து. அதே வியாக்கியா, அதுக்கு வியாக்கியானம், கிருதினா புஸ்தகம், அந்த வியாக்கியானம் ஆகிற அந்த இல்லட்டா வியாக்கியானத்தை செய்தபடியினால சம்பிரீத மானசா, சத்துக்களை நாம் சந்தோஷப்படுத்தினவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த பிரணாமம். அடுத்த கிரந்தம் தாத்பரிய சந்திரிகா சுஸ்த கீதா பாஷ்ய மகாபத. தாத்பரிய சந்திரிகா அப்படிங்கிற கிரந்தம் அருளி செய்கிறார். இது எல்லாமே ஸ்ரீரங்கத்தில் அருளி செய்த கிரந்தங்கள். அநேக கிரந்தங்கள், அநேக சம்பிரதாய பிரவர்த்தனங்கள் எல்லாமே ஸ்ரீரங்கத்தில் தான் நடத்தி காமிச்சிருக்கேன். ரங்கநாதன் அதுக்கு தானே வர வச்சிருக்கேன். அதனால் அங்கிருந்து செய்த கிரந்தங்களுடைய பட்டியல் தான் இப்போ வந்துருக்கு. தாத்பரிய சந்திரிகாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புஸ்தகம். இது கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம். கண்ணன் அருளினது பகவத்கீதை. அந்த பகவத்கீதைக்கு வியாக்கியானமாக எம்பெருமானார் அருளினது கீதா பாஷ்யம். அதுக்கு வியாக்கியானம் இந்த தாத்பரிய சந்திரிகைங்கிறது. இதுக்கு தாத்பரிய சந்திரிகா அப்படிங்கிற பெயரையும் தேசிகனே தான் வச்சிருக்க. சந்த சாரணிக சித்த தம பிரமசனீம் இமாம் கஜந்து பகவத்கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகாம் அப்படிங்கிறார். சந்திரிகா அப்படின்னா சந்திரனுடைய பிரகாசம்னு இருக்கும். சந்திரனுடைய ஒளியை சந்திரிகா அப்படின்வா, இல்லாட்டா கௌமுதி அப்படின்வா. இந்த கீதா பாஷ்யத்தினுடைய என்ன தாத்பரியமோ அந்த தாத்பரியத்தை இது குளிர்ச்சியா பிரகாசப்படுத்தி காமிக்கிறதாம். அதனால இதுக்கு தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு தெரிவிச்சார். இப்போ சந்திரனுடைய பிரகாசம் இருந்ததுன்னா அப்போ இருட்டு போகும். இருட்டில் நடந்து போறவன் சாயங்காலம் ஆயிடுச்சு இப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். ஒரு ஊருக்கு போனவன் போறான், ஆனா நல்லா இருட்டா இருக்கே போக முடியலன்னும் போது சந்திரனுடைய பிரகாசம் வந்ததுன்னா உனக்கு மனசு எப்படி சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி பகவத்கீதையை வச்சுட்டு எல்லாரும் இருட்டில் தவிச்சுட்டு இருக்காளாம். ஆனால் பகவத்கீதைக்கு பல பேர் பல விதமாக பாஷ்யம் பண்ணியிருக்கார். எத்தனையோ பாஷ்யம் இருக்கு. சுவாமி தேசியனே சாதிக்கிறார், 100 பாஷ்யம் இருக்குங்கிற. அந்த காலத்தில் தேசியன் எழுந்த காலத்தில் பகவத்கீதைக்கு 100 பாஷ்யம் இருந்திருக்கான். அவா மதத்தை அனுசரிச்சு. அப்போ இது மொத்தத்தையும் எடுத்து வச்சுன்னு பார்க்குறவனுக்கு ஒரு இருட்டு தான் வரும். ஒன்றுலையும் ஒரு ஸ்திரமான புத்தி வராது. பல பேரும் பல விதமாக சொல்லும்போது இருட்டாக இருக்குமா, ஆனால் அந்த இருட்டை போக்கடிச்சு பகவத்கீதையினுடைய தாத்பரியம் இதுதான் அப்படின்னு காமிக்கிற வெளிச்சம் இது. சந்திரனுடைய வெளிச்சம் தாத்பரிய சந்திரிகா. தாத்பரியத்தை காமிக்கிறது சந்திரிகாவாக இருக்கு. ஆனால் கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகா இருக்கான். இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டான்னா, மற்ற மதத்துல சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் தப்புங்கிற பல இடங்களும் சொல்ற தாத்பரிய சந்திரிகையில. அந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒட்டாது. எம்பெருமானார் சொன்ன அர்த்தம்தான் ஒட்டும் அப்படிங்கறத ஸ்பஷ்டமாக அழகாக இந்த தாத்பரிய சந்திரிகையில ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்து காமிக்கிற, ஒவ்வொரு அக்ஷரமா எடுத்து வியாக்கியானம் பண்ற. கீதா பாஷ்யத்துல ஒரு அக்ஷரம் விடாமல் அதுக்கு மற்றவாள் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா, இவன் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் காமிக்கிற. இதையே ரொம்ப விசேஷமா இருக்கு அப்படின்னு பல இடத்துல காமிக்கிற. ஒரு உதாரணம் பார்க்கணும்னா, தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அண்ணன் சொல்றான், அர்ஜுனா யார் வந்து இடைவிடாமல் யோகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு அந்த யோகம் செய்யறதுக்கான புத்தி வேணும். அந்த புத்தியை நானே கொடுக்குறேன், புத்தி யோகத்தை. இடைவிடாமல் யோகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை நானே கொடுத்து அவளுக்கு யோகத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறான். இதுதான் புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்திகை. இப்ப நானே கொடுக்கிறேனோ அப்ப அதை வச்சு இந்த யோகத்தை நல்லா நடத்தி கடைசியில் என்னிடமே அவர்கள்லாம் வந்து சேருவார்கள், நானே பலனாக இருப்பேன் அப்படின்னு கண்ணன் அவளை செய்யறான். இதுல தேஷாம் சததயுக்தானாம் எப்பொழுதும் யோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறவாளு, பஜதாம் பக்தியோட இருக்கிறவாளுக்கு, பிரீத்தி பூர்வகம் ரொம்ப பிரீத்தியோட கூட, புத்தி யோகம் பிரீத்தியோடு கூட என்ன ஒரு பதம் இருக்கு, ரொம்ப அன்போடு கூட. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணும்போது எம்பெருமான யார் அன்போடு கூட அன்போடு கூட பஜனம் பண்றாளோ, அன்போடு கூட எம்பெருமானை உபாசனம் பண்றாளோ அவளுக்கு புத்தி யோகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார் அப்படி வியாக்கியானம் பண்ணல, பிரீத்தி பூர்வகம்ங்கிறத பின்னாடி பேசிட்டார். இவர் யார் யோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு புத்தி யோகத்தை நான் கொடுக்கும்போது ரொம்ப பிரீத்தியோடு கூட கொடுக்குறேன் அப்படிங்கிறான் நான் கண்ணன். ரொம்ப ஆசைப்பட்டு கொடுக்குறேன். நிறைய பேர் பல விஷயம் கேட்கறான். கேட்டவாளுக்கு அந்த விஷயத்தை எல்லாம் பகவான் கொடுக்குறான். இதை கொடு அதை கொடுன்னு கேட்டா அப்ப அதெல்லாம் கொடுத்துருக்கான். ஆனால் எனக்கு புத்தி யோகம் வேணும், நான் உன் திருவடிக்கு வந்து சேரணும் அப்படின்னு யார் கேட்கிறாளோ அவளுக்கு அந்த புத்தி யோகத்தை ரொம்ப பிரீத்தியோடு கூட கண்ணன் கொடுத்து நடத்தி வைக்கிறான். அதனால பிரீத்திங்கிறது இந்த யோகம் பண்றவன் கிட்ட இருக்குன்னு எல்லாரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். யோகம் பண்றவன் பிரீத்தியோட பக்தி பண்றான். ஆனா ராமானுஜர் என்ன பண்றார் அப்படி இல்ல, பிரீத்தியோட பெருமாள் கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய கல்யாண குணத்துல கேட்கிறாரு. பெருமாள் கொடுக்கும்போது அப்போ வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு சொன்ன மாதிரி பிரீத்தியோட கூட பலன் கொடுக்கிறார் அப்படின்னா. இப்போ ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சாதாரண ஸ்லோகம் தான், இவன் பிரீத்தியோடு கூட எம்பெருமானை பஜனம் பண்றான், இல்ல எம்பெருமான் பிரீத்தியோட கூட பலன் கொடுக்கறானா அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல என்ன தாத்பரியம் அப்படிங்கறத ரெண்டு வித்தியாசம் வந்துட்டு இருக்கும். அதுல பகவத் ராமானுஜர் சொன்னதுதான் சரி அப்படின்னு தாத்பரிய சண்டிகளை காமிக்கிறேன். குழம்ப வேண்டாம் யாரும், இதுதான் சரி. ஏன்னு கேட்டான்னா எம்பெருமானை குறிச்சு யார் பக்தி பண்றானோ, யார் பிரீத்தியோட கூட பக்தி பண்றானோ அப்படிங்கிறார் அவ. ஆனா பிரீத்தியோட கூட பக்தி பண்றானோன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா பக்தினாலே பிரீத்தியோட பண்றதுக்கு தான் பக்தின்னு பேர். பக்தினா என்ன அப்படின்னு கேட்டானா, ரொம்ப ஆசையும் ரொம்ப மரியாதையும் கொஞ்சம் பயமும் இதெல்லாம் கலந்திருந்தா அதுக்கு பக்தின்னு பெயர். ஆசையிலே நிச்சுக்கோங்க, பக்தின்னு சொல்லக்கூடாது. அத பக்தியில ஆசைதான் பிரதானம். 80% ஆசைதான் இருக்கும், பாக்கி 20% தான் மரியாதையெல்லாம் கலந்திருக்கும். எத்தனைக்கு எத்தனை ஆசை இருக்கோ அத்தனைக்கு எத்தனை பக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பக்தினாலே ஆசை தான், பக்தினாலே பிரீத்தி தான். அதனால பிரீத்தியோட கூட பக்தி பண்றான்னு சொல்ல வேண்டாம். பக்தி பண்றான்னாலே பிரீத்தியோட பண்றான்னு அர்த்தம். அதனால அந்த பிரீத்தியோடங்கிறத அடுத்து நினைத்துருவோம். யார் பக்தி பண்றாலோ அவளுக்கு பிரீத்தியோட கூட கண்ணன் தான் கொடுக்கறான், புத்தி யோகத்தை கொடுக்கறான் அப்படின்னும் போது ஒட்டி போகும். பக்தின்னா மகனீய விஷய பிரீத்திஹி பக்திஹி அப்படின்னு இருக்காரு. யாரை நம்ம சேவிக்கணுமோ யாரை கொண்டாடணுமோ அவா கிட்ட பிரீத்தியோடு இருந்தால் அதுக்கு பக்தின்னு பெயரும். ஒரு அம்மாவுக்கு குழந்தை கிட்ட பிரீத்தி ரொம்ப அதிகமாக இருக்கு, அதை பக்தின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா பெரியவா கிட்ட வந்ததா இருக்கும், இல்லை பெரியவா கிட்ட வேலை செய்கிற ஒருத்தனுக்கு அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கான் பயத்தோடு செய்கிறான் அப்படின்னா அதுக்கு பயன்னு பெயரே தவிர பக்தின்னு பெயர் வராது. இல்லை கடமையோடு செய்கிறான், அவருக்கு செய்யணும் அது எனக்கு பாக்கியம் அப்படியே கடமையோடு செய்கிறான் அப்படின்னா அது கர்மம்னு சொல்லலாமே தவிர அது பக்தியில செய்யறாரு. சுதர்மத்தை செய்கிறான், தன் கடமையை செய்கிறான் அப்படின்னு ஆகும். பக்தினா என்ன கேட்டானா, பிரீத்தியோட செஞ்சால்தான், ரொம்ப ஆசையோட செஞ்சால்தான் பக்தியா இருக்கும். அதனால இங்க பஜதாம் அப்படின்னு பக்தின்னு சொன்னது பிரீத்தின்னு அர்த்தம். அப்புறம் தனியா பிரீத்தின்னு சொன்னது எம்பெருமான் கொடுக்குறான்னு. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு கிரந்தத்தை பண்ணி நிலைபெறும்படி பண்ண பல வியாக்கியானங்கள் இருந்தா கூட சீபாஷ்யம் தான் சிரேஷ்டமானது அப்படின்னு அதை நிலைபெறச்சு இல்ல. சட்டா என்ன இருக்குன்னா, எத்தனையோ வியாக்கியானத்துல 10 இதுவும் போயிருக்கும். அப்படி இல்ல, இது எப்படி விசேஷமானது அப்படிங்கறத இந்த தாத்பரிய சிந்தனையில காட்டி கொடுத்துருக்க. தாத்பரிய சிந்திக்கிறது ரொம்ப பெரிய கிரந்தம் அது. தேசியம் பண்ணது அந்த கீதா பாஷ்யத்துக்கு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் எடுத்து வியாக்கியம் பண்ணிருக்காரு. ஏன் இந்த அக்ஷரம் போட்டார், ஏன் இந்த அக்ஷரம் போட்டார். அது மட்டும் இல்லாமல் பல மதங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மொத்தத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம மதத்தில் இருக்கிற விஷயத்தை சாதிக்கிறார். இன்னும் அனுபவமும் நிறையா இருக்கும், கிருஷ்ணகுமும் பல இடத்துல ஆனந்தமா வரும். அப்படி தாத்பரிய சந்திரிகா அப்படிங்கிற கிரந்தத்தை அருளி செய்தவர். இந்த புத்தகம் இப்ப கிடைக்கிறது. அடுத்த திருநாமம் யாமுனாரியோக்த கீதார்த்த சங்கிரக திராண காரகா. இது 180வது திருநாமம். கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படின்னு கிரந்தத்தை பண்ணார். அந்த கிரந்தம் பத்தி இந்த திருநாமம். கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படிங்கிறது கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற புத்தகத்துக்கு வியாக்கியானம். கீதார்த்த சங்கிரகங்கிற புத்தகத்தை பண்ணவர் ஆள வந்தார். இந்த பகவத்கீதைக்கு நம்ம சம்பிரதாயத்துல முதல் முதல்ல அர்த்தம் எழுதினவர் ஆளவந்தார் தான். அவர் தான் இந்த கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு கீதையினுடைய அர்த்தத்தை சுருக்கி ஒரு 32 ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கேன். ரொம்ப சுருக்கி சாதிச்சிருக்கேன். சின்ன சின்ன ஸ்லோகமாக பகவத்கீதை எப்படி சின்ன சின்ன ஸ்லோகமா இருக்கோ அதே மாதிரி இவரும் சின்ன சின்ன ஸ்லோகத்துல அதனுடைய அர்த்தத்தை சுருக்கி தந்திருக்கேன். அதை வச்சுட்டுதான் ஸ்ரீபாஷ்யமே வருது. அதை வச்சுட்டுதான் கீதா பாஷ்யமே வருது. ராமானுஜர் கீதா பாஷ்யம் எழுதியது அதை வச்சுதான். அதுக்குதான் தாற்பரிய சிந்திக்க வியாக்கியானம் இருக்கு. எப்படி கேட்டானா, ஒரு ரோடு போட்டாச்சுன்னா அந்த ரோட்ல வண்டிகள்லாம் அழகா போகும். அது மாதிரி பகவத்கீதைக்கு அர்த்தம் சொல்லும்போது ரோடு போட்டவர் ஆளவந்தார் தான். அந்த ரோடுலதான் பகவத் ராமானுஜர் அப்படிங்கிற கீதா பாஷ்யங்கிற வண்டியை செலுத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லணும். சுவாமி தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னா, அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அந்த ரோடுக்கு ரெண்டு பக்கமும் என்னென்ன கட்டணமோ எல்லாத்தையும் கட்டி அந்த வண்டிக்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்கார். அதனால கீதார்த்த சங்கிரக ரக்ஷா, கீதார்த்த சங்கிரகத்துக்கு ரக்ஷை ஒரு பாதுகாப்பு கொடுத்தவர். அந்த கிரந்தத்துக்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படின்னு பெயர் தேசியனே வச்சிருக்காரு. அதுலயே இந்த விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கேன். எப்படி ஆளவந்தார் அருளி செய்தார், எப்படி ராமானுஜர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணார், அதையே பின்பற்றி வியாக்கியானம் பண்ற அப்படிங்கறதெல்லாம் அருளி செய்திருக்கார். அங்கதான் இந்த குறிப்பு இருக்கு. பகவத்கீதைக்கு 100 பாஷ்யம் இருந்திருக்கு. அந்த காலத்துல பல சதம் பாஷ்யம் இருந்திருக்கான். தேசிகன் என்ன கேட்டானா, அந்த 100 பாஷ்யத்தையும் பார்த்துட்டார். 100 பாஷ்யம் பார்த்துட்டார் தேசிகன். பார்த்துட்டுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்க. ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு சமம் எதுவுமே கிடையாது. அந்த அளவு அனுபவம் எதுலையும் கிடையாது. அந்த அளவு மூலத்தோடு சேர்ந்து போறதும் எதுவும் கிடையாது அப்படின்னு 100 பார்த்துருக்க. 100 விஷயம் கூட சாதிக்கிறார். 100 பாஷ்யத்திலையும் எல்லாத்திலையும் பொதுவா இருக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. எல்லாரும் ஒத்துண்ட விஷயம் ஒண்ணு. அது என்னன்னு கேட்டா, பகவத்கீதையை அருளை செய்த எம்பெருமான் கிருஷ்ணன் அவன்தான் பரதெய்வம் அப்படிங்கறத எல்லாருமே ஒத்துண்டுதான். 100 பாஷ்யத்துல அந்த விஷயம் இருக்கான். சாங்கர பாஷ்யத்திலும் இந்த விஷயம் இருக்கு. ஆனால் 100 பேரும் ஒத்துண்ட விஷயம் இது. ஆனால் அர்த்தம் சொல்லும்போது, உபாயத்தை சொல்லும்போது ஒத்தம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கார். அது இல்லாமல் சம்பிரதாய ரீதியில எம்பெருமானால் அருளி செய்துதான் சரியான அர்த்தம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த கிரந்தம். தாற்பரிய சந்திரிக்கா அதுக்காக தான். கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படிங்கறதும் அதுக்காக தான். யாமுனா அரியோக்த ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரக, கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற புஸ்தகத்துக்கு பிராண ரக்ஷா காரகாக செய்கிறவர், அதை காப்பாற்றினவர், அந்த அர்த்தத்தை காப்பாத்தி நமக்கு கொடுத்தவர். இப்படி பார்த்தா பகவத்கீதையிலேயே சுவாமி தேசிகன் பகவத்கீதை விஷயமாவே பல காரியம் பட்டிருக்கான்னு தெரியுது. பகவத்கீதையை பத்தி முதல்ல வந்த நம்ம கிரந்தமான கீதார்த்த சங்கிரகத்துக்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷா, அதாவது ஆளவந்தார் அருளுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். ராமானுஜர் அருள் செய்த கீதா பாஷ்யத்துக்கு தாத்பரிய சந்திரிகான்னு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். இது தவிர தேசிகன் தானே தமிழில கீதார்த்த சங்கிரகம்னு ஒரு பிரபந்தம் எழுதிருக்க. தமிழ்ல இருக்கு அந்த பிரபந்தம். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் எடுத்து அதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கறத இல்ல ஆளவந்தார் ஸ்லோகத்தை பின்பற்றி தான் பண்ற இவர். கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு தமிழ்ல பெயர் இது பிரபந்தம். அப்படி பகவத்கீதைக்கு இத்தனை வியாக்கியானங்களும் இதுவும் பண்ணது சுவாமி தேசிகன். அதனாலதான் சுவாமி தேசிகனை பத்தி ஒரு தனியன் ஒண்ணு இருக்கு. கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பற்று அப்படின்னு கீதை மொழிந்தருளும். கீதையை பல விதமா சொல்லிருக்க. விஸ்தாரமா பார்க்கணும் அப்படின்னா தாற்பரிய சிந்திக்க பார்க்கணும். இல்ல சுருக்கமா பார்க்கணும் அப்படின்னா கீதார்த்த சங்கிரக ரக்ஷா பார்க்கணும். இல்ல சம்ஸ்கிருதம் தெரியாது தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னா கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற பிரபந்தத்தை எடுத்து பார்க்கணும். ஆனா அந்தந்த அதிகாரிகளுக்கு கேட்ட மாதிரி எல்லாருக்கும் கீதார்த்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீதையை அருளை செய்தவர். அதனுடைய அர்த்தத்தை அருளை செய்வர் தேசிக. அதனால அதை வச்சு தனியா இருந்ததுனே கீதையை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனா சாதாரண இந்த வளர்ப்புட்டு அப்படின்னு சுருக்கம். அது வேறு எப்படி கீதார்த்த சங்கிரகத்துக்கு பண்ணாரோ அந்த மாதிரி சுருக்கமாக ஒரு தனியும் சுவாமி தேசிகம் விஷயமா இருக்கு. அதை இப்ப நாங்க நினைச்சுக்க வேண்டியதா இருக்கு. தாத்பரிய சந்திரிகா பண்ணி கீதா பாஷ்யம் மகாப்தகாங்க, கீதா பாஷ்யம் அப்படிங்கிற பெரிய பாதையை இவர் என்னன்னா ஸ்திரப்பிரதிஷ்டா பண்ணார். இங்க வந்து ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரத்துக்கு ரக்ஷா பண்ணார். ரக்ஷா கிரந்தங்கள்ல இது சேர்ந்தது, நமக்கு சம்சயம் வராதபடி பண்ணிட்டார். ஏதாவது சந்தேகம் வந்தா கூட அதெல்லாம் தீர்க்கும்படியா வியாக்கியானம் அமைஞ்சிருக்கு. இப்படி 180 ஆச்சு. அவர் அருளி செய்த கிரந்தங்கள் என்னன்னு வரிசையா பார்த்துன்னு வர. இனிமேல் அடுத்ததாக இந்த தாத்பரிய சந்திரிகாலேருந்து சில விஷயம், அதாவது கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானமான தாத்பரிய சந்திரிகையிலேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்ல போற விஷயங்களை சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் தேசியன் எப்படி அருளினார் அப்படிங்கிறது திருநாமத்தில் வரப்போகுது. 181 ஆரம்பிச்சு 196 வரை 16 திருநாமங்கள்ல தாத்பரிய சந்திரிகா விஷயம்தான், கீதா பாஷ்ய விஷயம்தான் வரப்போகுது. அதையெல்லாம் மெதுவாக அனுபவிக்கலாம். இந்த சகஸ்ரநாமத்திலேயே விஷய அனுபவம் தான் முக்கியம் அப்படின்னு முதல்லயே சொன்னேன். என்னென்ன விஷயம் அப்படிங்கறதான் முக்கியம் இல்லை. அதனால ஒரு ஸ்தோத்திர வார்த்தை சொல்றதா இருந்தா கூட அதனுடைய விஷயம் என்னங்கிறது சேர்த்துதான் திருநாமம் வரும். ஸ்தோத்திரவாதம் பண்ணார் அப்படின்னு வராது. ஸ்தோத்திர வார்த்தையில என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது திருநாமத்துல கொடுக்கற நமக்கு. ஒரு ஒரு திருநாமத்தையும் இங்க சொல்லும் போது அதுல உள்ளர்த்தம் நிறைய இருக்கிறது தெரியும். ஆனா விஷயம் பிரதானமான அப்படின்னால இன்னும் 16 விஷயங்கள், 16 திருநாமத்துல 16 விஷயங்கள் தாத்பரிய சந்திரிகைகள்னு எடுத்து சாதிக்க போறார். அதை நம்ம அடுத்த தடவையிலிருந்து அது மெதுவா பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.